श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम भक्तो परोधसह पाद सरोजतस्ते मंदाकिनी विगलिता मकरंद धारा सद्यस्त्रिवर्गमपवर्गमपिक्षरन्ती पुण्या बभूव पुरशासनमौलिमाला 13वद पद्यम श्री देहलीश स्तुति 12वद पद्यத்தை அனுபவிச்சோம் அதுல எப்படி பிரம்மா சிவன் அவர்களுக்கு அந்த பட்டம் எப்படி அவருக்கு கிடைச்சது அது எம்பெருமான் திருவிக்ரம அவதாரம் பண்ணப்ப அவனுடைய பாதமானது பிரம்மலோகத்துக்கு போனப்ப பிரம்மா அதற்கு அக்யபாத்தியாதிகள்லாம் சமர்ப்பிச்சார் அந்த ஜலத்தை அவர் அப்படி அந்த ஜலத்தை சமர்ப்பிச்சதுனால அவருக்கு அந்த ஒரு பெருமை கிடைச்சது அதற்கடுத்து அந்த ஜலம் பெருகி கங்கையா வந்தப்ப சிவன் அந்த தலையில் ஏந்தினார் ஏந்தினோடனே அவருக்கு சிவத்துவம் சித்திச்சது அவருக்கு பெருமை ஏற்பட்டதுன்னு அழகாக சாதிச்சார் இப்போ அதை தொடர்ந்து இந்த 13வது பத்தியத்தில் அந்த கங்கையினுடைய ஒரு ஸ்ரேயஸ் ஒரு மேன்மையை விவரிக்கிறார் இந்த எம்பெருமானுடைய திருவடியே தாமரை தாமரைன்னா தேன் இருக்கும் அப்போ அந்த தேன்லேருந்து பெருகிய ஒரு நதி பிரவாகமாக அந்த கங்கை பூமியில் வர சிவன் தலையடைஞ்சு அதுக்கு பிறகு பூமிக்கு வர அந்த கங்கையில் தீர்த்தமாடி ஜனங்கள் தங்களுடைய பாவத்தெல்லாம் கழித்து திரிவர்க்கம் என்ன அபவர்க்கம் என்ன ரெண்டுத்தையுமே கொடுக்கலாம் திரிவர்க்கத்துக்கு புண்ணிய விசேஷம் தான் கிடைச்சிடும் அபவர்க்கத்துக்கு பாப்பங்கள்லாம் போகணும் அப்போ பாப்பத்தையும் நம்ம தொலைக்கிறோம் கங்கையில் தீர்த்தமாடிச்சு பாப்பங்கள்லாம் கழிய கழிய படிப்படியாக அதுவே ஒரு உபாயத்தை நம்மளை மூட்டி மோட்சத்தை அடைவிக்கிறதுன்னு ஒரு பரம்பரையாக சேர்த்து வாருதுன்னு தாத்பரியம் சம்போதன பதம் போட்டிருந்தார் பக்தோபரோத சஹ பக்த உபரோத சஹ சஹன்ற அந்த சொல்ல சகனம் பொறுத்து கொள்ளுதல்ன்றது குறிக்கிறது உபரோத சஹ அப்படின்னு அந்த சேர்க்கை பக்தோபரோத சஹான்னு எம்பெருமானுக்கு திருநாமம் உபரோதம்னா நெருக்கம் அவள் மூன்று பேரும் ஆழ்வார்கள் மூன்று பேரும் எம்பெருமான் நெருக்கினான் அந்த தேகலியில் அதை பொறுத்துண்டானான் அந்த நெருக்கத்தை பொறுத்து கொண்டான் அப்போ பக்தோபரோத சஹ அப்படின்னா அந்த அடியார்களான அந்த மூன்று முதலாழ்வார்கள் மூன்று பேரும் நெருக்கிய போது அதை பொறுத்து கொண்டவன் அது சம்போதன பதமாக இருக்கிறனால விசர்க்கம் போய் பக்தோபரோத சஹ அப்படின்னு நிற்கிறது ராமஹான சப்தத்துக்கு ராம சம்போதனம் அதனால பபுவ பபுவ தான் கிரியாபதம் பபுவன்றது லிட்ல காலம் லிட்னா ரிமோட் பாஸ்ட் ராஜா தசரதா பபுவ அப்படின்னு சொன்னா தசரதன் என்று ராஜா இருந்தான் நம்முடைய காலத்துக்கு ரொம்ப முன்னாடி அந்த அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டை குறிக்கிறது லிட்ல காலம் அது பூதாத்தனுடைய ஒரு ரூபம் அபபத்துன்னு சொன்னா நெருங்கிய கடந்த காலம் பபுவன்னு சொன்னா ரொம்ப தூரத்துல கூட கடந்த காலம் என்ன பபுவ அப்படின்னா மாலா பபுவ மாலா பபுவ ஒரு அலங்காரமான பூமாலை மாதிரி ஆயிற்று எதுன்னு சொன்னா அதுக்கு சொல்ல போற எம்பெருமானுடைய பாத சரோஜதா விகலிதா அப்படின்னு கங்கை கங்கை பேராது அந்த விசேஷங்கள்லாம் போய் மந்தாக்கினி மந்தாக்கினி மாலா பபுவ மந்தாக்கின்னு ஆகாஷ கங்கைக்கு பெயர் அந்த ஆகாஷ கங்கையானது அலங்காரமான மாலையாக ஆயிற்று எங்கன்னு கேட்டால் புரசாசன மௌலி புரசாசனகான்னு சிவனுக்கு பெயர் திரிபுரம் எரித்தவன் ஆழ்வார்களும் அந்த புறம்ன்ற சப்தத்தோட திரிபுரம் புறம் அதை வந்து புறம் புறம் ஒரு மூன்று எரித்தவன்லாம் பாசுர பிரயோகங்கள் இருக்கு அப்போ புரசாசனன்னு சிவனுக்கு பெயர் புரசாசன மௌலி மாலா இது சமஸ்த பதம் சிவனுடைய மௌலினா தலை சந்திர மௌலிகின்னு சிவனுக்கு பெயர் அவனுடைய சிரசில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திர மௌலிகி அவருடைய சிரஸில் சந்திரன் இருக்கிறதுனால அப்போ அந்த மௌலி அந்த முடிக்கு மாலா பபுவ மாலையாக அழகாக ஆயிற்று எந்த மந்தாகனு கேட்டால் மகரந்த தாரா மகரந்த தாரா, தாரா தான் தாரை, தமிழில் கூட நம்ம தாரதாரையான்னு சொல்கிறோம். அந்த தாரைன்றது ஃப்ளோ, அந்த தேன்மழை மாதிரி வரக்கூடிய அந்த மந்தாக்கினி அழகாக சிவனது தலைமுடிக்கு அலங்காரமாக ஆச்சுன்னு சொன்னார். அவள் எப்படிப்பட்டவள், புண்ணியா, பரிசுத்தமானவள். புண்ணியமா இருக்கிறதுனால தான் நம்மளால போய் நம்ம பாவத்தை அங்க தொலைக்க முடியறது. மேல என்ன பண்றாங்கட்டா, க்ஷரந்தி, க்ஷரத்துனா பெருகுதல் அல்லது கொடுத்தல். க்ஷரந்தின்றது சத்து பிரத்தியம் ஸ்ரீலிங்கத்துல, கொடுப்பவளாய் அப்படின்னு அர்த்தமாகுது. எதை, திரிவர்க்கம் அப்பவர்க்கம் அப்பி. திரிவர்க்கம்னா மூன்று அர்த்தங்கள் புருஷார்த்தத்துல, தர்ம அர்த்த காம. அப்பவர்க்கம்னா இந்த மூன்று வர்க்கத்தில் சேராதது, அதான் அப்பவர்க்க, அது மோட்சம். மூன்று பயன்களுக்கு தேவையான புண்ணியங்களை அங்கேயே கொடுத்துடுற, சம்பாதிச்சு வந்துடுறோம். அப்போ அந்த புண்ணிய கர்மா பலிக்கச்சு நமக்கு அதனுடைய அனுபவம் ஏற்படுறது. பாவத்தெல்லாம் தொலைச்சுறதுனால ஒரு உபாயத்தில் நம்ம அந்த பாவம் போனவனே அனுபவம் வருது, பக்தி பெறுகிறது. உபாயத்தை ஒரு ஜீவாத்மா அனுஷ்டிக்கிறான், அப்போ மோட்சமானது படிப்படியாக கிடைக்கிறதுன்னு. சத்தியான்னு சொன்னதுனால உடனேன்னு ஒரு தாத்பரியம், உடனேன்னு சொன்னால் அது படிப்படியாக அப்படியே கொண்டு போகிறதுன்னு தாத்பரியம், அது கொடுக்கறது. இந்த கங்கை எங்கேருந்து வந்தா அப்படின்னு கேட்டால், தே பாத சரோஜதக விகலிதா, தேன தபத்தே, உன்னுடைய பாத சரோஜ அப்படின்னு திருவடி தாமரை. தக தகன்றது இந்த பஞ்சமி விபக்திக்கு ஒரு பிரத்யம், ததுன்னு பேர். பஞ்சமி விபக்திக்கு, பஞ்சமி விபக்திக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த அந்த சப்தத்துக்கு பின்னாடி தகன்னு போட்டால் அது பஞ்சமி விபக்தியை கொடுத்துருது. கிராமம் அப்படின்னு சொன்னால் கிராமக, அதனுடைய பஞ்சமி விபக்தி கிராமாத், கிராமாத்து ஆயாத்தி, கிராமத்திலிருந்து வருகிறான். அதற்கு பதிலாக கிராமத்தக ஆயாத்தி, இதுவும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். அப்போ பாத சரோஜதக, அந்த உன்னுடைய திருவடி தாமரை நின்று, விகலிதா, விகலனம்னா பெருகிறது, பெருகியதாய் வந்த அந்த ஆகாஷ கங்கை. இந்த மாதிரி மூன்று திரிவர்க்கம் என்ன, அப்பவர்க்கம் என்ன, இவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை உடையவள் சிவனுடைய அந்த தலைமுடிக்கு அழகாக ஒரு அலங்கார மாலையாக ஆனால்னு அழகாக அந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா, பக்தோபரோதசக தே பாத சரோஜதக, ஸ்லோகத்தில் பாத சரோஜதஸ்தேன்னு போட்டிருக்கார். அங்கே சந்தி பாத சரோஜதக தே சேரச்சு தகாரம் தே பின்னாடி வர்றதுனால விசர்க்கமானது இசுன்னு ஆயிடுது, இது விசர்க்க சந்தி. தே பாத சரோஜதக விகலிதா சத்யா திரிவர்க்கம் அபவர்க்கம் அபி க்ஷரந்தி புண்ணியா மந்தாக்கினி மகரந்ததாரா புரசாசன மௌலிமாலா பபுவ பக்தோபரோதசக. அடியார்களான அந்த முதலாழ்வார்கள் இருக்காலே அவளுடைய அந்த நெருக்கம் நெருங்கின அந்த சம்பந்தத்தை பொறுத்து கொண்டவனே, தே பாத சரோஜதக உன்னுடைய திருவடி தாமரையில் இருந்து, அதிலிருந்து விகலிதா பெருகியவளாக வெளிப்பட்டவளாக சத்யா உடனே அல்லது விரும்பிய போது அல்லது படிப்படியாக திரிவர்க்கம் அபவர்க்கம் அப்படி மூன்று பயன்களையும் மேலும் மோட்சத்தையும் கரந்தி தருகின்றவளாய் புண்ணியா மந்தாக்கினி மகரந்த தாரா, பரிசுத்தமா ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாஷ கங்கை எனப்படும் ஒரு மகரந்த தாரை. ஏன்னா திருவடி தாமரைன்னு சொன்னோம், தாமரையிலிருந்து தேன் பெருகும், அந்த தேன் மாறியா வந்த அந்த கங்கை. புரசாசன மௌலி மாலா, சிவனுடைய சிவபெருமானுடைய தலையில அழகா ஒரு அலங்கார மாலையாக பபுவ அப்படின்னு சொன்னா ஆனால் அப்படின்னு தாத்பரியமா இருக்கு. இதான் அந்த 13வது பத்தியத்துக்கு அர்த்தமும் அண்மையும் அமைந்தது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.